தங்கம் வணக்கம், நான் ஐயனார் பேசுகிறேன். நீங்கள் அந்த குழி, உரக்குழி வந்து ரவுண்டாக எடுத்துருக்கதா சொல்கிறீங்க. அந்த குழி வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, அகலமாக இல்லைங்க. ஆழமாக இருக்கணும், அகலமாக. வானல் சட்டி எப்படி வச்சா பூமிக்குள்ளே புதைச்சி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணுங்க. சாய்வாக இருக்கணும், சரிவாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து நேருக்கு நேராக ரவுண்டாக வச்சுருக்கீங்க. அது கொஞ்சம் நல்லா வந்து அந்த குழியை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு குழி தான் சொன்னீங்க, சரி அப்போ சரி பண்ண குழியை போட்டிங்கன்னா நம்ம சரியாக என்னன்னு சொல்ல முடியும். நீங்கள் ரெண்டாவது போட்ட வீடியோவிலையும் அதே மாதிரி குழி ஆழமாக தான் இருக்குது. அவ்வளோ ஆழம் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி அது வந்து அகலமாக இருக்கணும், சரிவாக இருக்கணும். சரிவாக இல்லாமல் செங்குத்தாக இருக்குங்க. அதை சரி பண்ணணுங்க அந்த குழியை. நன்றி, வணக்கம்.